சொரத்துது கண்ணு திறக்குது கண்ணன் கண்ணு படத்தேன சொரத்துது கையில் நீ எடுத்து மெல்ல தோளில் மாலை கட்டு அடிச்சதும் கண்ணு திறக்குது கண்ணன் கண்ணு படத்தேனு சொரத்துது கையில் நீ எடுத்து மெல்ல தோளில் மாலை கட்டு கையில் நீ எடுத்து மெல்ல தோளில் மாலை கட்டு